श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भवति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं दयाभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्री वत्सगन्धमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। उभयोरपि पक्षयोस्थितिरिया विषमी भाव निरापदाष्टमीति उपमानज सम्पदेहि सिन्धोः वरदा भूद्भवतो ललाटलक्ष्म्याः। मुन् श्लोकत्ले பரபாகம், இந்த பரபாகத்தை பத்தி அழகாக மங்களாசாசனம் பண்ணார். திரவேகே தமி பரபாகமியா திரவே தமிசனா வரதாத்யத்வயி தன் நிஷாமயா மகா என்பதாக. ஒரு இருளுக்கும் சூரியனும் இது அபூதபூர்வமாக இருக்கக்கூடியது. இருளும் சூரியனும் ஒரே சமயத்துல ஒன்னா இருக்காது, இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்து. இப்படி எல்லாம் ஒரு பரபாகத்தை பத்தி சொல்றார். இந்த கான்ட்ராஸ்ட் இந்த செயற்கையே அல்லவனுடைய எண்ணத்துல தோன்றது. உடனே அவர் எண்ணத்துல தோணக்கூடிய பரபாகத்தோட இருந்திருக்கிற ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய ஒரு அங்கத்தை மங்களாசாசனம் பண்றார். அந்த ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம், அந்த தேவப்பெருமானை சேவிக்கிறார். தேவப்பெருமானை சேவிக்கிறது தேவப்பெருமானுடைய திருநெத்திக்கட்ட சேவிக்கிறார் நெத்திய. அது மங்களாசாசனம் பண்ணோம்னு பாக்குற இந்த மங்களாசாசனம் பண்ணச்சு இந்த நெத்தின்றது ரெண்டு புருவங்களுக்கும் மேலேந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துல முழுசா போய் இந்த திருக்குறள்கள்லாம் சேர்ற இடம் இருக்க அது வரைக்கும் நெத்தி. அந்த திருக்குழல்கள்லாம் கண்ணங்கரேன்னு இருந்துருக்கு, அது ராத்திரி மாதிரி இருந்துருக்கான். அந்த ராத்திரி மாதிரி இருந்துருக்கிற திருக்குழல் கற்றையோட அந்த நெத்திய சேவிக்கிற நெத்திய சேவிச்சமான சந்திரனாக இருந்துருக்கான். ராத்திரிக்கு அலங்காரம் சந்திரன் தான். நிஷாநாதன் பேரு சந்திரனுக்கு. நிஷாநாதன் நிஷின்றது ராத்திரி. அந்த ராத்திரிக்கு நாதனாக இருந்துருக்கிறவன் தலைவனாக திகழ்கின்றவன். சந்திரன் இல்லாத ராத்திரி கணவன் இல்லாத மனைவி மாதிரி இருப்பாளாம். ஆகையால இது கணவனோட சேர்ந்திருக்கிற ஒரு மனைவிக்கு எப்படி ஒரு விசேஷமோ அந்த மாதிரி சந்திரனோட கூட ராத்திரி இருந்ததுனாக்கா அந்த ராத்திரிக்கு ஒரு ஏற்றம். ஆகையிலதான் சந்திரனையும் ராத்திரியும் ஒன்னா சேர்த்து சொல்லி சொல்றது. சந்திரனை சொல்லச்சே நட்சத்திரங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்துருக்கான், அதே மாதிரி ராத்திரிக்கு அதிபதியாக இருந்துருக்கான் என்றெல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த பெருமாளுடைய திருநெத்தி கட்டம், அந்த நெத்தியும் அந்த ராத்திரியும் இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு பரபாகம். அந்த இருட்டு கும்முருட்டுல ஒரு சந்திரனுடைய காந்தி இருந்ததுன்னாக்கா அப்படியே எல்லாரையும் அப்படியே மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி ஈர்க்கும்படியாக இருக்கும். அந்த ஈர்ப்பு தன்மைதான் இந்த திருநெத்தி கட்டுக்கு இருந்துருக்கான். அந்த தேவப்பெருமாளுடைய நெத்திய சேவிச்சக்க அந்த திருநெத்தியில தேவப்பெருமாள் சாத்தின்றிருக்கிற கிரமமான சத்சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய ஒரு திரமன் இருக்க அது அந்த திரமன் காப்பு ஏற்கனவே மங்களாசாசனம் செஞ்சுட்டார். ஊர்தாசிரியன சூச்சித சக்தின்னு சொல்ற நம்ம எல்லாரையும் அவர் தான் மேலுக்கு அழைச்சும் போறன்றத காண்பிக்கிறதாக இருந்திருக்கு. ஊர்தகுன்ற திலக்கம் விபரிஷின் அந்த ஊர்தகுன்றக்கும் திலக்கமாக இருக்கிற ஊர்தகுன்றத்தை அவர் சாத்தின் இருக்கிறது. அதை பத்தி ஒன்னும் விசாரமே படாதங்கோ, ஒருபோதும் நீங்க கீழே இறங்க மாட்டேங்கோ, தேவ பெருமாளை சேவிச்சாச்சுனாக்க அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க நமக்கு உன்னதி தானே தவிர ஒரு நாளும் கீழே போறதுன்றதே கிடையாதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக அந்த திருநத்திக்கட்டில சாத்தியன் இருக்கிற ஊர்தபுன்றத ஏற்கனவே மங்களாசாசனம் பண்ணிட்டேன். இப்ப மங்களாசாசனம் பண்ற அந்த திருநத்திக்கட்டு அது எப்படிதான் இருக்குன்னு பாப்போம். உபயோரபி பட்சயோஸ்தி தெரிய உஷமீபாவ நிராசதாஷ்டமீதி உபமானத சம்பதேஹி செந்தோ வரதா பூத்பவதோ லலாட லக்ஷ்மியா. லலாட லக்ஷ்மின்ற அதாவது பெருமாளுடைய திவ்யாவயோகங்கள் அதுக்குன்னு ஒரு தனி ஸ்ரீ இருக்கு, தனி சோபை இருந்திருக்கா. இந்த சோபையினால இது இதுதான் லட்சுமி. இந்த சோபைய லட்சுமின்ற வார்த்தையினால சொல்லி சொல்ற உம்முடைய லலாட்ட லட்சுமியோட சேர்ந்து மன்னக்கா இது ஒரு உபமானம் உப்புமையும் இது ரெண்டும் சொல்லி சொல்ற. இந்த திருநெத்திக்கட்ட சுவாமி ஜெயசீகன் இவர் எப்படி அஷ்டம் அதாவது மங்களாசாசனம் பண்றார், இந்த ஆழ்வான் எப்படி மங்களாசாசனம் பண்றாரோ அதே மாதிரி மங்களாசாசனம் பண்றார். ஆழ்வான் மங்களாசாசனம் பண்றது அஷ்டமி சந்திரனை அனுகிரிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அஷ்டமி இன்னைக்கு சந்திரன் எப்படி இருந்திருப்பாரோ அந்த மாதிரி அந்த தேவ பெருமாளுடைய திருநெத்திக்கட்டு இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றார். இப்ப இங்கேயும் அப்படிதான் சுவாமி பரமபத சோபானத்துல அத்திருக்குழல் சேர்த்தியாரே ஒரு பாகம் இருளோட சேர்ந்த அஷ்டமி சந்திரனை அனுகரிக்கிற திருநெற்றியை அனுபவித்து அத்திருக்குழல் சேர்த்தியாரே ஒரு பாகம் இருளோட சேர்ந்த அஷ்டமி சந்திரனை அனுகரிக்கிற தான் இங்க சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது பரபாகத்து போன பாசன போன ஸ்லோகத்தினால பரபாகம் சொன்னதுனால இது இருக்கு. இந்த சந்திரனை அஷ்டமி சந்திரனை நம்ம பார்த்தோம்னாக்க இந்த முஷா அதாவது சுக்லாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி ரெண்டு அஷ்டமியிலையும் சந்திரன் இருக்கும். சுக்லாஷ்டமியில பார்த்தோம்னாக்க சந்திரனுடைய கீழ்பாகம் இருக்க ஒரு பாதி பாகம் அது அப்படியே படப்படான்னு நல்ல இதோட தெரியும். மேல் பாகம் அந்த பூர்ணத்தை தான் இருக்கும், அதுல முட்டை தான் இருக்கும், ஆனா அது இருட்டோட சேர்ந்து இருக்கும் அதுல. அதே மாதிரி கிருஷ்ணாஷ்டமி பார்த்தோம்னாக்கா இந்த சந்திரனுடைய ஒரு பாகம் மேல் பாகம் ஒரு பாகம் அது பயிற்சியில இருந்துருக்கும் பிரகாசமா இருக்கும். கீழ் பாகம் பார்த்தோம்னாக்கா பிரகாசம் குறவா இருந்துருக்கும், அதாவது அது பிரகாசிக்காது, ஒரு பாதி தான் தெரியும். இதுதான் அஷ்டமியில் ஏற்படுற ஒரு நிலை சந்திரனுக்கு. உபயோரட்டி பட்சயோகோ ஸ்திகிரியா அப்படின்னு ரெண்டு பட்சத்திலையும், ரெண்டு பட்சம்னாக்க சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம்னு சொல்லக்கூடிய இரண்டு பட்சங்கள்லையும், இரண்டு பட்சங்கள்லையும் சந்திரனுடைய ஸ்திதி எப்படி இருக்கும்னாக்க ஒரு பாதி பளிச்சுன்னு தெரியும். இதுதான் அஷ்டமி சந்திரனுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம். அதுல என்னன்னு கேட்டா ஒரு சமத்தை இருக்கும். சமத்தைனாக்க சரிப்பா ஒரு பாதி இருட்டு, அதாவது இருட்டு பிரகாசம் ரெண்டும் சேர்ந்துதானே சந்திரன் இருக்கும். அந்த பௌர்ணமாசி அன்னைக்கு பூர்ணமான ஒரு பிரகாசத்தோட இருக்கும், அமாவாசை அன்னைக்கு முக்கிய இருட்டா இருக்கும், அகல தெரியவே தெரியாது. இது தவிர மீதி நாள்லாம் இது சுக்லபட்சத்துல முதல் எட்டு நாளைக்கு அப்புறமா ஒன்பதாவது நாள்ல இருந்து பார்த்தோம்னா பிரகாசமா இருக்கிற பாகம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா இது வளர்ந்துட்டே போகும், இருட்டா இருக்கிற பாகம் குறைஞ்சுட்டே போகும். கிருஷ்ணபட்சத்துல என்ன ஆகும்னா இருட்டா இருக்கிற பாகம் வளர்ந்துட்டே போகும், பிரகாசமா இருக்கிற பாகம் குறைஞ்சுட்டே போகும். இதுதான் இருந்துருக்கு. அந்த இருட்டும் ஒளியும் சமநிலையில இருந்துருக்கிறதுன்றது ரெண்டு பட்சத்திலயுமே அஷ்டமி திதி தான், அஷ்டமின்ற திதியில்தான். அதுதான் சொல்ற உபயோகி பட்சம் இந்தோகம் விஷமீபாவ நிராசத்தான். அந்த ரெண்டு பட்சத்திலையும் இந்தோகோ சந்திரனுக்கு விஷமீபாவ நிராசத்தான், அந்த விஷமத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. விஷமத்தன்மைன்றது ப்ரொபோர்ஷனேட்டா இல்லாத இருக்கிறதுக்கு அதுதான் விஷமத்தன்மைன்றது. ஒன்னு அதிகமாகவும் ஒன்னு குறைவாகவும் இருக்கிறது இருக்கு, அது விஷமத்தன்மைன்றது. அந்த இருளுக்கும் பிரகாசத்துக்கும் விஷமத்தன்மைன்றது மீதி நாள்லாம் இருந்துருக்கு. இந்த அஷ்டமி இன்னைக்கு அது இல்லாத இருந்திருக்கான். அந்த அஷ்டமி திதி எப்படி இருக்குன்னா, சந்திரன் எப்படி இருக்கு என்றத பத்தி சொல்லணும்னு கவிகள்லாம் ஆசைப்படுறாங்க. அந்த தேவப்பெருமாளை சேவிக்காத வரைக்கும் அஷ்டமி சந்திரன் எப்படி இருக்குன்னு அவளால கம்பேர் பண்ணவே முடியலையா, சொல்ல தெரியலையா. இது உபமானமா இருக்கிறது இருக்க, உபமானமா இருக்கிற வஸ்து அந்த உபமேயமாக எதோட கூட ஓமி சொல்றோமோ அந்த வஸ்துவோட வஸ்துவை காட்டிலும் இது ரொம்ப மேன்மை பொருந்தியதாக இருக்கணும்ன்றது ஒரு ரூல், கவிகளுடைய ரூல். இப்போ நம்ம முகம் எப்படி இருக்குன்னா, சந்திரனை போல இருக்கு, தாமரப்பூ மாதிரி கண் இருக்குன்னாக்க, சந்திரன் தாமரப்பூ இவையெல்லாம் நம்மளுடைய முகத்தை காட்டிலும் இன்னும் அழகானதுன்னு அர்த்தம். நாம எப்படி அவன் எப்படா இருக்கான், ராஜாவாட்டம் இருக்கான் அப்படின்னா, ராஜாவை பார்த்து யாரோ ஒரு பள்ளியில இருந்து இருக்கிற ஒரு குழந்தையை பார்த்து அந்த குழந்தையாட்டம் ராஜா இருக்கான்னு யாரும் சொல்லுவாள, சொல்ல மாட்டான். அந்த உபமானமா சொல்றது இருக்க, உபமேயமா சொல்றதை காட்டிலும் சிறந்ததாக இருக்கணும். இப்படிதான் வந்து கவிகளுடைய மரபு. இந்த கவிகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பார்த்து சொல்லிட்டே இருக்கலாம், இது இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்லி சிறந்ததா இருக்கிறத பார்த்து, இந்த அஷ்டமி சந்திரனை பார்த்து இந்த அஷ்டமி சந்திரன் எப்படி இருக்குன்னு சொல்லணும், இதுக்கு ஒரு உபமானம் சொல்லணும் அப்படின்னால, அந்த உபமானம் சொல்லணும்னு தேடச்சே பார்த்தோம்னா எதுவுமே அஷ்டமி சந்திரனை காட்டிலும் சிறந்ததாகவே தோணலையா. எல்லாம் அஷ்டமி சந்திரனை காட்டிலும் ஒரு நிகிருஷ்டமாக தான் இருந்துருக்கு, ஒரு குறையாதான் இருந்துருக்கான். சரி, அப்ப எந்த வஸ்துவை தான் சொல்றது உபமானமா சொல்றதுன்னு யோசனை பண்ணாலும், இப்படி யோசனை பண்ணிட்டே வந்தாக்க இங்க தேவ பெருமாளை வந்து சேவிக்கிறாளாம். அந்த தேவ பெருமாளுடைய திருமித்தை கிட்ட சேவிச்சாலாம், திருமித்தை கிட்ட சேவிச்ச உடனே ஆ நம்ம கடைச்சி போச்சுரா அப்படின்னா, உபமானம் கிடைச்சு போச்சுன்னா, என்ன கிடைச்சு போயிடுச்சுன்னா, அஷ்டமி சந்திரனை காட்டிலும் தேவப்பெருமாள், அஷ்டமி சந்திரன் போய் தேவப்பெருமாள் திருநத்திக்கு, அதாவது தேவப்பெருமாள் திருநத்தி அஷ்டமி சந்திரனை காட்டிலும் குறவா இருக்குமா, இது எங்கேயோ வசதி. எந்த அஷ்டமி சந்திரனும் கூட தேவப்பெருமாள் திருநத்திக்கு ஈடாகாது. அதனால தேவப்பெருமாள் திருநத்திய அஷ்டமி சந்திரன் போல இருக்குன்னு சொல்றதுன்றது இருக்க, அது சுவாரஸ்யப்படாது. இப்ப அஷ்டமி சந்திரன் எப்படிதான் இருக்குன்னா, தேவப்பெருமாள் திருநித்தி மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப தேவப்பெருமாள் திருநித்தின்றது உபமானம் ஆயிடுச்சு. அந்த உபமானம் ஆயிட்டதுனால இதுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டிருக்கா, அது சுவாபாவிகம். சிறப்பு நம்மளா ஏற்படுத்தல, இயல்பாக இருக்கக்கூடியது தேவப்பெருமாள் திருநித்தி கட்டு. ஆகையால இது கவிகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய விசாரம் குறைஞ்சு போச்சான். அப்பாடா, நமக்கு இந்த அஷ்டமி சந்திரனுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல தெரியாத முயற்சித்தோம் இத்தனை நாள் வரைக்கும். இப்ப நமக்கு அந்த அடையாளம் கிடைச்சிட்டு அந்த அஷ்டமி சந்திரனை அனுகரிச்சிருக்கிறது. அதாவது அஷ்டமி சந்திரன் வந்து தேவப்பெருமாளுடைய திருநத்தை கட்டு மாதிரி இருக்குன்றத இந்த உபமான சம்பத்தை அடைஞ்சது என்பதாக சொல்ற. உபமான வரதா பூத் பவதோ லட்சுமியா பகன், உன்னுடைய திருநத்தி கட்டோட கூட இந்த திருநத்தியினுடைய அழகு இருக்க, அந்த அழகோட உபமானத சம்பதேச அபூத்து, அந்த இதோட கூட அதை கம்பேர் பண்ணமனாக்க, அதுக்கு ஒரு வைசக்கியம் ஒரு விசேஷம் ஏற்பட்டது இப்படி இருந்துருக்குன்னு. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம்தான் இதுல பார்த்தோம்னா, தேவப்பெருமானுடைய திருநத்தி கட்டு அஷ்டமி சந்திரன் மாதிரி இருந்துருக்கு என்ன மங்களாசாசனம் பண்ற. இப்படி மங்களாசாசனம் பண்றது பல, அதாவது பல அனுபவங்களை நாம உங்களோட பகிர்ந்து கொண்டிருந்திருக்கோம். ஆழ்வான் சாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னாக்க, பெரியவாள்லாம் எப்படி மங்களாசாசனம் பண்ணிருக்காளோ அந்த வழியில இருக்கும். சுவாமி தேசிகன் அவர் மங்களாசாசனம் பண்றது என்னன்னா, அவருக்கு முன்ன இருந்த மகான்கள் எல்லாம் எப்படி பெருமாள் மங்களாசாசனம் பண்ணிருக்காளோ அந்த மாதிரி ரீதியில மங்களாசாசனம் பண்ணிருப்பார். இது அல்வான் மங்களாசாசனம் பண்றதுக்கு பேஸ் எங்க மூல காரணமா எங்க இருக்குன்னாக்கா, அதுக்கும் கிட்ட எடுத்தும் பண்ணுமோனாக்கா, ஆழ்வாருடைய மங்களாசாசனம், நம்மாழ்வாருடைய மங்களாசாசனத்துக்கு எடுத்துட்டு வரணுமா. நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ற நாயக்கர் சவத்தை ஆசிரியச்சு அந்த நாயக்கனாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானுடைய ஒவ்வொரு திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்கள்லையும் ஈடுபட்டு அதை பத்தி பேசிட்டு வர, தன்மின்கள் அன்னையர்கள் என்று காட்டும் வகையறியேன், நாள் மன்ன வெண் திங்கள்கள் நயந்தார்கட்கு நச்சிலைகள், சேன் மன்ன நாம் கடந்தோள் பெருமாள் தன் திருமுதலே, கோகல் மன்னை ஆவியடும் கொடியேன் உயிர்கோள் இழைத்தே. பெருமாள் தன் திருநுதல் என்பதாக சொல்றார். அந்த எம்பெருமானுடைய திருநுதல், நுதல்ன்றது இருக்க இது நெற்றி கட்டு, நெற்றி. அந்த பெருமாளுடைய நெற்றி என்ன அப்படி ஒரு பிச்சேரும்படியாக பண்றது அப்படின்னு, நகல் நாள் மண் வெண் திங்கள்கள், அது நாள் மண் அப்படின்னு சொன்னச்சு அர்த்தச்சந்திரனாக இருக்கும்படியான ஒரு நாளிலேன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தச்சந்திரனாக வேண்டும் நாள், அந்த அர்த்தச்சந்திரனாக இருந்துருக்கிறதுன்றது அதாவது பாதி சந்திரனாக இருந்துருக்கிறது அஷ்டமியில தான். அந்த அஷ்டமியில நகல் மண் வெண் அப்படின்னா கலங்கம் இல்லாமல் வெளுத்ததாக இருந்துருக்கிறது திங்கள் கொல் சந்திரனோ அப்படின்னு சொல்லி சொல்றதான். அதாவது அந்த சந்திரனுக்கும் இந்த சந்திரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்திருக்கு. இப்ப நாம சொன்னோம் பெருமாளுடைய திருநெற்றி கட்டுக்கு ஒரு ஏற்றம், உபமானமா எதை சொல்றோமோ அதுக்கு ஏற்றம் சொல்லணும். அந்த ஏற்றம் எப்படிப்பட்ட ஏற்றமாக இருக்குன்றத ஆழ்வார் ஸ்பஷ்டமாக்கிறார் இந்த இடத்துல. அந்த சந்திரன் கலங்கத்தோட கூட இருக்கிற சந்திரனாக இருந்துருக்கு, இந்த அர்த்த சந்திரனாக இருந்திருக்கிற பெருமாள் திருநெற்றி கட்டு கலங்கமே இல்லாத அர்த்த சந்திரனாக பெருமாளுடைய திருநெற்றி இருந்திருக்கான். அப்ப எதை உபமானமா எடுத்துக்கிறது, உயரமோ அது எது உசக்தியோ உயர்ந்ததோ அதைதான உபமானமா எடுத்துக்கணும். அப்போ உயர்ந்ததாக இருந்திருக்கிறது பெருமாளுடைய திருநெற்றி கட்டுதான். அந்த திருநெற்றியே சொல்றார் அவர் மங்களாசாசனம், நாள் ஒண்ணு வெண் திங்கள்கள் தந்து நயந்தாறுகட்கு நச்சு இலைகள் தொடர்ந்தொள். யார் அந்த அவரிடத்துல பெருமாளிடத்துல பக்திய வைக்கிறாளோ அவளுக்கு அக இல்லைன்னு சொல்லும்படியாக இருந்திருக்காது. அதாவது இந்த ஆசைன்றது எப்படி வரும்னா, அஷ்டமி சந்திரன் பாதியா இருந்திருக்கு, அது கலங்கம் இல்லாமல் இருக்கு, அந்த நாள்ல இருந்திருக்க சந்திரன் தான் இது இன்றாக இருந்திருக்கு. இப்ப இந்த அஷ்டமி சந்திரனை நம்ம பெறணும்னு ஆசைப்பட்டோமா, நம்மளால பெற முடியுமா, பெற முடியாது. அதே மாதிரி அந்த தேவ பெருமாளுடைய திருநெற்றியை இருந்திருக்க, அந்த திருநெற்றியை நம்ம கையால தொட்டு சேவிக்கணும்னோ இல்ல நாம அதை ரொம்ப அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டோமோனாக்கா, நாயக்க பாவத்தை ஆசிரியச்சு இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற அந்த தலைவனை ஆசிரியக்கணும், தலைவனை அணைக்கணும்னு ஆசைப்பட்டாக்கா ஆசைப்படுறதெல்லாம் நடக்கிறதான்னா அது நடக்க முடியாததாக இருந்திருக்கு. ஆகையால இனிமே எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லணும்ன்ற மாதிரி இருக்கு. அந்த திருநுதலே இந்த அழகியதாக இருந்திருக்கிற இந்த நெற்றி தான் இது. இல்ல ஆசையே இல்லாதவாழ கூட ஆசை வைக்கும்படியாக பண்றதா அந்த பெருமாளுடைய நெத்தி. இந்த நெத்திக்கு ஒரு விசேஷம் இருக்கும். என்னன்னா ஸ்திரீக்களாகட்டும் புருஷாளாகட்டும் அந்த நெத்தி அகந்து ஒரு அர்த்தச்சந்திரன் வடிவில் பல பலன்னு இருந்ததுனாக்க அதுக்கு ஆவர்ஜனம் எல்லாரையும் ஈர்ப்பு தன்மைன்றது, அந்த அப்படிப்பட்ட நெத்திக்கு ஈர்ப்பு தன்மை ரொம்ப அதிகம். அந்த மோடா இருக்கும் நெத்தி, இல்லை பள்ளமா இருந்ததுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. தம்மா துண்டு நெத்தி கட்டு இருந்ததுனாக்க அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஆகையால இந்த தேவ பெருமாளுடைய திருநெற்றி கட்டு அச்சரியமா அமைஞ்சிருக்குன்றத இந்த ஸ்லோகத்துல மங்களாசாசனம் பண்ற. இப்ப அஷ்டமின்னு சொல்லிட்டு, இந்த அஷ்டமின்னு சொன்ன உடனே இந்த அஷ்டமி இது வந்து ஆழ்வாருடைய மங்களாசாசனத்திலேருந்து எட்டும் வந்ததுன்றது சிறப்பு. ஆழ்வான் எப்படி மங்களாசாசனம் பண்ணிருக்காரோ அப்படியே மங்களாசாசனம் பண்ற சுவாமி தேசிகன் தேவநாதன் விஷயத்துல. இது இவா ரெண்டு பேரும் அவ தேவபெருமாள் விஷயத்திலையும் பண்ணிட்டு போலாம். ஆனா தேவபெருமாள் விஷயத்துல ஆழ்வான் பண்ணிட்டே ராகையில இவர் தனியா தான் ஒன்றும் பண்ணல. தேவநாதன் விஷயத்துல யாரும் அந்த விக்கிரகத்தை யாரும் தோற்றம் பண்ணல, ஆகையால இவர் தோற்றம் பண்றார். அதுதான் இவாளுக்குள்ள ஏற்படுத்தின்றது. ஆச்சரியமான ஒரு விஷயம். பவதஹால் எல்லாத்தே அந்த தெய்வ பெருமாளுடைய ஒரு நெத்தி இருக்க, அந்த நெத்தியில இது லத்தாதிசௌ அதாவது கொச்சித்திசௌ அஷ்டமி ஆகிற ஒரு திசையில ரஜனீகரேண லத்தா இயம் லக்ஷ்மிஹி. இப்படிப்பட்ட சோபையானது தேவநாதனுடைய திருநெத்திக்கட்டுல திருநெத்தியில என்ன சோபை இருந்துருக்கோ அந்த சோபை அந்த சந்திரனாலே ஒரு திசையில அடையப்பட்டது. அந்த ஒரு திசி வேற திசி இல்ல, அஷ்டமி திசி தான். இப்ப இங்கேயும் உபமானம் உபமேயம்னு சொல்லச்சு. அந்த உபமானமா இருந்துருக்கிறது தேவநாதனுடைய திருநெற்றி, உபமேயமா இருந்துருக்கிறது அஷ்டமி சந்திரன். ஆகையால இது பூர்வாச்சாரியெல்லாம் எப்படி ஒரே மாதிரியான எண்ணங்களோட மங்களாசாசனம் பண்றான்றது ஒன்னு தெரியுது. இந்த அஷ்டமி திதிக்கு ஒரு ஏற்றம் ஏற்படுறதும் சாதாரணமா அஷ்டமி, அதுலயும் கிருஷ்ணாஷ்டமின்றது இருக்க இழப்பும். இப்ப இந்த காலத்துல மீதி எல்லாம் பாக்காட்டா கூட ஜோசியம் பாக்குறதுக்கு ஒன்னும் குறவில்லை. எதனா ஒண்ணு சொன்னாக்கா நல்ல காரியம் பண்ணணும்னாக்கா ஐயோ இது அஷ்டமியாச்சு அஷ்டமி நவமியில பண்ணக்கூடாதுன்னு நாம பண்ணணும்னா கூட அவ வானான்னு சொல்லிடுவா, இப்படி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த அஷ்டமின்னு எல்லாரும் எழப்பமா சொல்ற அஷ்டமிக்கு அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் ஏற்பட்டுதான் பெருமாளுடைய அவதாரத்தினால. இதை சொல்றார் அந்த அஷ்டமி திதிக்கு பெருமாளுடைய அவதாரத்தினால ஏற்பட்ட ஒரு மகத்துவத்தை. என்ன கிருஷ்ணன் ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமின்னு சொல்றமோ இல்லையோ, அஷ்டமியில அவதாரம் பண்ணார், அதுவும் ஒரு ராத்திரியில அவதாரம் பண்ணார் அவர். அப்ப அந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு சொல்லச்சு மணுமணிபாதுபீயீகாஸ்வதிஷி தனியுஷாம். இந்த பெருமாளி அந்த திதி, அதுல மூணு விஷயம், திதி அதிதி அதுக்கப்புறமா அஷ்டமி அப்படின்னு மூணு மூணு வந்து அந்த திதிய சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு நாள்ல எந்த சிராத்த திதியும் சொல்ல முடியாத நாளா இருக்கோ அதுக்கு அதிதின்னு சொல்லுவா. அதிதி என்று சொன்னா விருந்தினர்னு ஒரு அர்த்தம். திதி அஷ்டமி அப்படின்னு சொல்லச்சு இது அவதார வைபவாத்துன்னு அந்த பெருமாளுடைய ரங்கநாதனுடைய அவதாரத்தினால, கண்ணனா ரங்கநாதன் அவதாரம் பண்ணினதுனால அந்த அஷ்டமின்றதுக்கு பிரசமா திதி ஸ்ரிஜகதா மஜாயதன்னு மூன்று லோகத்துல இருக்கிறவாளுக்கும் எல்லாருக்குமே இதுதான் முதல் திதியாக ஆயிடுச்சோம். பிரசமா திதினா பிரதமையாக ஆச்சுன்னு அர்த்தம் இல்ல, பிரசமேன்னு ஒரு திதி அந்த திதி இல்ல. முதன்மை பெற்றது எல்லா திதிகளை காட்டிலும் இந்த திதிக்கு ஒரு விசேஷம் ஏற்பட்டுதான். இந்த விசேஷம் ஏற்பட்டதோட மாத்திரம் இல்ல, இன்னொரு விசேஷம் பாதுகா தேவி என்ன பண்ற, அந்த எம்பெருமான வீதிகள் தோறும் நம்பருமான அவர் எல்லா இடத்துலயும் சஞ்சரிக்கும்படியாக பாதுகா தேவி ஜல் ஜல் நின்று பாதுகையை சாத்திட்டு ரங்கநாதன் எழுந்தொழுறான். இந்த ரங்கநாதன் எழுந்தொழுறதும் கூட அந்த பாதுகையினுடைய வசந்தம். அதில் பாதுகா தேவி இந்த தெருவுல போலான்னு சொன்னா அந்த தெருவுல ரங்கநாதன் எழுதுறான். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு தெருவுலயும் இழைச்சு அந்த தெருவுல ரங்கநாதனையே எப்பவும் நினைச்சுட்டு இருந்திருக்கிற மகான்களுக்கு அதிதி கரோதி அப்படின்னா எல்லாருக்கும் விருந்தினரா ஆயிட்டேரா வாட்டு வாசல்லயே பெருமாள் எழுத்தேர்னாக்க பெருமாள் காட்டுல யார் வசந்த விருந்தினரா இருக்க போறா? எல்லாருக்கும் விருந்தினரா ஆயிட்டேரா பெருமாள் என்பதாக இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற அந்த அந்த திதிக்கு அந்த அஷ்டமி திதிக்கு ஏற்றம் இது என்னன்னா பெருமாள் அவதாரம் பண்ணது மாத்திரம் இல்ல இன்னொரு ஏற்றமும் இந்த இடத்துல இருக்குன்றத சாதிக்கிற ஆழ்வா. ஆகையால இன்னொரு ஏற்றம் என்னன்னா பெருமாளுடைய திருநித்திக்கட்டு இருக்க அந்த திருநித்திக்கட்டு மாதிரி இருந்திருக்குன்றது அந்த அஷ்டமி திதிக்கு ஏற்றம். வாஸ்தவமா தேவப்பெருமாள் சேவிக்கணும் இந்த திருநித்திக்கட்டு அது ஒரு கம்பீரம். அதுல ஒரு திலக்கம் தொங்கின்னு இருக்கும். அந்த திலக்கம் என்ன ஆகும்னா அப்படியே பிக்ஸா அப்படியாவது அமுங்கி இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனா நெத்திக்கட்டை விட்டும் போகாது. அது அந்த மெல்லந்து வந்திருக்கும் இந்த கிரீட்டத்துக்கும் அதுக்கும் பார்த்தோம்னா அசைஞ்சு அசைஞ்சு அப்படியே இருந்துருக்கும் அந்த திருநெத்தியில. அந்த திலக்கத்தினுடைய அழகும் திருநெத்தியும் எல்லாம் இங்க பரபாகம் தானே பார்க்கணும். இது ரெண்டும் சேர்ந்து சேவிச்சோம்னாக்க சுவாமி ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணது முழுசும் நமக்கு ஞாபகம் வர மாதிரி தான் இருக்கும். நாம அல்பமும் அல்பஜ்ஞாளாக இருந்திருக்கிற நாம்பளே தேவப்பெருமாளை இப்படி அனுபவிக்கச்சே எப்பவும் அனுபவிச்சுட இருந்திருக்கிற ஆழ்வானுடைய வாக்குக்கு எந்த விதத்துல ஈடாக முடியும்? ஆகையால அப்பேற்பட்ட ஆழ்வானுடைய அனுகிரகத்தினாலையும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினாலையும் நாம்பளும் எப்பவும் தேவப்பெருமாள சேவிச்சுட்டே இருக்கணும்னு அந்த தேவப்பெருமாள் திருவடியில பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். என்ன ஒரு சுவாரஸ்யம்னு கேட்டோம்னாக்க ஆழ்வானுடைய சீசக்தியை சேவிக்கிறதுனால நாம எப்பெல்லாம் தேவப்பெருமானுடைய சேவையை இழந்துடுறோமோ அப்பெல்லாம் ஒரு துக்கத்தை தான் ஏற்படுத்துறது. இது ஏதோ நம்ம அந்த ஆழ்வானுடைய சீசக்தியினால தேவப்பெருமாள் நினைச்சுக்கிறோம்ன்ற ஒரு எண்ணமான ஒரு பக்கத்துல இருக்கலாம், இன்னொரு பக்கத்துல சேவிக்காத போயிடுறோமே சேவிக்காத போயிடுறோமேனு ஒரு ஆதங்கத்தை நமக்கு ஏற்படுத்துறதோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இந்த ஆதங்கம் இல்லாதபடி அவர் அனுபவம் எப்படியான ஒரு பிரகாரம் தான் நமக்கு இருக்கணும்ன்றத அவர் திருவடியிலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.